ஸ்ரீசைலவம்சன நிருதாநரசிம்மசூரேகே பாதாம்புஜப் பிரணயம் பிரதாப்த மந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருபதி கிருபாப்தபோதம் ஸ்ரீதேவநாத உடுமாத்தாட்சிமீடு ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதீம் ரங்கேஷ விஜ்ஞப்திகராமயஸ்ய சகாரசக்ரேஷ நுதிம் நிவிருத்தயே சமாஸ்ரயேஹம் வரபூரணீம் யஹ சம்கூரநாராயண நாமகம் முனிம் சௌதர்ஷன்யுஜிஹானாதிஷி விதிஷி திரக்கிருத்ய சாவித்ரமர்ச்சி பாஹ்யா பாஹ்யாந்தகார க்ஷதத கதகதங்கார பூம்னா ஸ்வதாம்னா தோஹ் கர்ஜோ தூர கர்ஜத் விபுத ரிபுவதூ கண்ட வைகல்ய கல்ய ஜ்வாலா ஜாஜ்வல்யமானா விதரது பவதாம் வீப்ஸயா பீப்ஸிதானி பிரத்யுத்யாதம் மயூகைர்நபசி தினகிருத ப்ராப்த சேவம் பிரபாபிஹி பூமௌ சௌமேரவீபிர் திவி வரிவசிதம் தீப்திபிர் தேவதாம்னாம் பூயஸ்யை பூத ஏவ ஸ்புரது சகல திக் பிராந்த சாந்திர ஸ்புலிங்கம் சாக்ரம் ஜாக்ரத் பிரதாபம் த்ரிபுவன விஜய வியக்ரமுக்ரம் மஹஸ்தத் பூர்ணே பூரை சுதானாம் சுமஹதி லசத சோம பிம்பாலவாலே பாஹா சாகா வருத்த க்ஷிதி ககன திவஸ் சக்ரராஜ த்ருமஸ்ய ஜோதிஷ்டத்மா பிரவால பிரகடித சுமனசம்பதுத்தம் சலக்ஷ்மீம் உஷ்ணன்னாஷா முகேஷு பிரதிஷது பவதாம் சப்ரகர்ஷம் பிரஹர்ஷம் ஆராதாராத் சஹஸ்ராத் விசரதி விமத க்ஷேபதக்ஷாத் யதக்ஷாத் நாபேர் பாஸ்வத்சநாபேர் நிஜ விபவ பரிச்சின்ன பூமேஸ்ச நேமே ஆம்நாயைரேககண்டைஹி ஸ்துத மஹிம மஹோ மாதவீயஸ்ய ஹேதேஹ தத்வோ திக்ஷ்வேதமானம் சதுசுஷு சதுரஹ புஷ்யதாத் பூருஷார்த்தான் ஷியாமம் தாம பிரசிருத்யா க்வசன பகவத க்வாபி பப்ரு பிரகிருத்யா சுப்ரம் சேஷஸ்ய பாசா க்வசன மணிருச்சா க்வாபி தஸ்யைவ ரக்தம் நீலம் ஸ்ரீ நேத்ர காந்த்யா க்வசிதபி மிதுனஸ்யாதி மத்யேவ சித்ராம் வியாதன்வானம் விதான ஸ்ரியமுபமுபசினுதாத் சர்மவச்சக்ரபாணம் சம்சந்தியுன்மேஷமுச்சோஷித பரமஹசோ பாஸ்வத கைதபாரே இந்தே சந்தியேவ நக்தஞ்சர விலயகரீ யாஜகத்வந்தனீயா பந்தூகச்சாய பந்துச்சவி கடித கனச்சேத மேதஸ்வினீசா ராதாங்கீரஷ்மிபங்கீ பிரணுதது பவதாம் பிரத்யஹோத்தானமேனஹா சாம்யம் தூம்யா பிரவிருத்யா பிரகடயதி நபஸ்தாரகா ஜாலகானி ஸ்ஃபௌலிங்கீம் யாந்தி காந்திம் திசதி யதுதயே மேருரங்காரசங்காம் அக்னிர்மர்ணாச்சிரைக்யம் பஜதி தினநிஷா வல்லபௌ துர்லபாபௌ ஜ்வாலாவர்த்தா விவஸ்த பிரஹரண பதிஜம் தாமவஸ்தத்தினோதோ திருஷ்டே திவ்யோமச்சக்ரே விகசன வஜபா சன்னிகாஷே சகாஷம் ஸ்வர்பானுர்பானுரேஷ ஸ்புடமிதி கலயன்னாகதோ வேகதோஸ்ய நிஷ்டப்தோ யைர்நிவிருத்தோ விதுமிவ சஹசா ஸ்ப்ரஷ்டுமத்யாபி நேஷ்டே கர்மாம் ஷுந்தே கடந்தா மஹித விஹதயே பானவோ பாஸ்வராவஹா தேவம் ஹேமாத்ரிதுங்கம் பிருதுபுஜசிகரம் பிப்ரதீம் மத்யதேசே நாபித்வீபாபிராமா மரபிபினவதீம் சேஷசீர்ஷாசனஸ்தாம் நேமிம் பரியாய பூமிம் தினகரகிரணா திருஷ்டசீமஃ பரீத்ய பிரீத்யைவ சக்ரவாலா சல இவ விலசின்னஸ்து திவ்யாஸ்திரரஷ்மிஹி ஏகம் லோகஸ்ய சக்ஷுர்த்விவிதமபனுதத் கர்ம நம்ரத்ரிநேத்ரம் தாத்ரத்தானாம் சதுர்ணாம் கமயதரிகணம் பஞ்சதாம் ஷட்குணாட்யம் சப்தார்த்திஷோஷிதாஷ்டாபதநவகிரணஸ்ரேணிரஜ்யத்தசாசம் பர்யஸ்யாத்வஷதாங்காவயவபரிவ்ருடஜ்யோதிரீதிசஹஸ்ரம் உச்சண்டே யச்சிகண்டே நிபிடயதி நபக்ரோடமர்க்கோட்டதித்யாம் ಅಭ್ಯಸ್ಯ ಪ್ರೌಢತಾಪಗ್ಲಪಿತ ವಪುರಪೋ ಬಿಭ್ರತೀರಭ್ರಪಂಕ್ತೀ ಧತ್ತೇ ಶುಷ್ಯತ್ ಸುಧೋತ್ಸೋ ವಿಧುರಪ ಮಧುನಃ ಕ್ಷೌದ್ರಕೋಶಸ್ಯ ತಾಮ್ಯಂ ರಕ್ಷಂತ್ವಸ್ತ್ರ ಪ್ರಭೋಸ್ತೆ ರತಿತ ಸುಚರಿತ ವ್ಯುಷ್ಟಯೋ ಘುಷ್ಟಯೋ ವಹ ಪದ್ಮೌಷೋ ದೀರ್ಘಿಕಾಂಬಸ್ಯವನಿಧರತಟೇ ಗೈರಿಕಾಂಬು ಪ್ರಪಾತಃ ಸಿಂಧೂರಂ ಕುಂಜರಾಣಾಂ ದಿಶಿ ದಿಶಿ ಗಗನೆ ಸಾಂಧ್ಯಮೇಘ ಪ್ರಬಂಧಃ ಪಾರಾವಾರೇ ಪ್ರವಾಳೋ ವನಭುವಿ ಚ ತಥಾ ಪ್ರೇಕ್ಷ್ಯಮಾಣಃ ಪ್ರಮುಗ್ಧೈಃ ಸಾಧಿಷ್ಠಂ ವಃ ಪ್ರಮೋದಂ ಜನಯತು ದನುಜ ದ್ವೇಷಿಣಸ್ತ್ವೈಷ ರಾಶಿಃ ಭಾನೋ ಭಾನೋ ತ್ವದೀಯಾ ಸ್ಫುರತಿ ಕುಮಿದಿನೀ ಮಿತ್ರತೇ ಕುತ್ರ ತೇಜಃ ತಾರಾಸ್ತಾರಾದಧೀರೋಸ್ಯನಲನ ಭವತಃ ಸ್ವೈರಮೈರಂ ಮದಾರ್ಚಿಃ ಶಂಸಂತೀತ್ಥಂ ನಭಸ್ಥಾ ಯದುದಯ ಸಮಯೇ ಚಕ್ರ ರಾಜಾಂಶವಸ್ತೆ ಯುಷ್ಮಾಕಂ ಪ್ರೌಢತಾಪ ಪ್ರಭವ ಭಗವ ಭವಗದಾಪಕ್ರಮಾಯ ಕ್ರಮಂತಾಂ ಜಧ್ವಾ ಕರ್ಣೇಷು ದೂರ್ವಾಂಕುರಮರಿ ಸುದೃಶಾ ಮಕ್ಷಿಷು ಸ್ವರ್ವಧೂನಾಂ ಪೀತ್ವಾ ತಾಂಭಸ್ಸರಂತ್ಯಃ ಸವೃಷಮನುಗತ ವಲ್ಲವೇನಾದಿಮೇನ ಗಾವೋವಶ್ಚಕ್ರಭರ್ತುಃ ಪರಮಮೃತರಸಂ ಪ್ರಸ್ವಿತಾನಾಂ ದುಹಾನಾಃ ಋದ್ಧಿಂ ಸ್ವಾಲೋಕಲುಪ್ತತ್ರಿಭುವನ ತಮಸಃ ಸಾನುಬಂಧಾಂ ದದಂತಾಂ ಸೇನಾಂ ಸೇನಾಂ ಮಘೋನೋ ಮಹತಿರಣಮುಖೇ ಲಂಭಯಂ ಲಂಭಯಂತೀಃ ಉತ್ಸೇಕೋಷ್ಣಾಲುದೋಷ್ಣಾಂ ಪ್ರಥಮ ದಿವಿಷದಾ ಮಾವಲೀರ್ಯಾವಲೀಢೇ ವಿಶ್ವಂ ವಿಶ್ವಂಭರಾದ್ಯಂ ರಥಪದಧಿಪತೇರ್ಲೀಲಯಾ ಪಾಲಯಂತೀ ವೃದ್ಧಿಸ್ಸಾ ದೀಧಿತೀನಾಂ ವೃದಿನಮನುಜನುರ್ಮಾರ್ಜಯತ್ವಾರ್ಜಿತಂ ವಹ ತಪ್ತಾ ಸ್ವೇನೋಷ್ಮಣೇವ ಪ್ರತಿಭಟ ವಪುಷಾ ವಸ್ತ್ರಧಾರಾಧಯಂತೀ ಪ್ರಾಪ್ತೇವ ಕ್ಷೀವಭಾವಂ ಪ್ರತಿದಿಶಮಸಕೃತ್ತನ್ವತಿ ಘೂರ್ಣಿತಾನಿ ವಂಶಾಸ್ಥಿಸ್ಫೋಟಶಬ್ದಂ ಪ್ರಕಟಯತಿ ಪಟೂನ್ ಯಾವಹಂತ್ಯಟ್ಟಹಾಸಾನ್ ಭಾಸಾವಸ್ಯಂದನಾಂಗ ಪ್ರಭುಸಮುದಯಿನೀ ಸ್ಪಂದತಾಂ ಚಿಂತಿತಾಯ ದೇವೈರಾಸೇವ್ಯಮಾನೋ ದನುಜ ಭಟಭುಜಾ ದಂಡದರ್ಪೋಷ್ಮತಪ್ತೈಃ ಆಶಾರೋಧೋತಿಲಂಘೀ ಲುಠದುಡುಪಟಲೀ ಲಕ್ಷ್ಯಡಿಂದೀರಪಿಂಡಃ ರಿಂಗಜ್ವಾಲಾಂತರಂಗತ್ರುಡಿತರಿಪುತರುವ್ರಾತ ಪಾತೋಗ್ರಮಾರ್ಗಃ ಚಾಕ್ರೋವ ಶೋಚಿರೋಘ ಶಮಯತು ದುರಿತಾ ಪಂಡವಂ ದಾವವಹ್ನಿಂ ಭ್ರಾಮ್ಯಂತೀ ಸಂಶ್ರಿತಾನಾಂ ಭ್ರಮಶಮನಕರೀ ಛನ್ನ ಸೂರ್ಯಪ್ರಕಾಶ ಸೂರ್ಯಾಲೋಕಾನುರೂಪಾ ರಿಪುಹೃದಯ ತಮಸ್ಕಾರಿಣೀ ನಿಸ್ತಮಸ್ಕಾ ಧಾರಣಾ ಸಂಪಾತಿನೀ ಚ ಪ್ರಕಟಿತ ದಹನಾ ದೀಪ್ತಿರಸ್ತ್ರೇಷಿತುರ್ವಃ ಚಿತ್ರಭದ್ರಾಯ ವಿದ್ರಾವಿತ ವಿಮತ ಜನಾ ಜಾಯತ ಮಾಯತಾಯ ನಿನ್ಯೇ ವನ್ಯೇವ ಕಾಶೀ ದವ ಶಿಖಿ ಜಟಿಲ ಜ್ಯೋತಿಷಾಯೇನ ದಾಹಂ ಕೃತ್ಯಾವೃತ್ಯಾ ವಿಲಿಲ್ಯೇ ಶಲಭ ಸುಲಭಯಾ ಯತ್ರ ಚಿತ್ರ ಪ್ರಭಾವೇ ರುದ್ರೋಪ್ಯದ್ರೇರ್ದುಹಿತ್ರಾ ಸಹ ಗಹನ ಗುಹಾಂ ಯದ್ಭಯಾದಭ್ಯಯಾಸೀತ್ ದಿಶ್ಯಾದ್ ವಿಶ್ವಾರ್ಚಿತೋ ವಸ್ತ ಶುಭ ಮನಿಭೃತಂ ಶೌರಿ ಹೇತಿ ಪ್ರತಾಪಃ ಉದ್ಯನ್ಬಿಂಬಾದುದಾರಾನ್ ನಯನ ಜಲಹಿಮಂ ಮಾರ್ಜಯನ್ ನಿರ್ಜರೀಣಾಂ ಅಜ್ಞಾನಧ್ವಾಂತಮೂರ್ಛಾಕರಜನಿರಜನೀ ಭಂಜನ ವ್ಯಂಜಿತಾಧ್ವಾ ಯಕ್ಕುರ್ವಾಣೋ ಗ್ರಹಾಣಾಂ ಸ್ಫುರಣಮಪಹರನ್ನರ್ತಿಷಃ ಪಾವಕೀಯಾಃ ಚಕ್ರೇ ಶಾರ್ಕ ಪ್ರಕಾಶೋ ದಿಶತು ದಶ ದಿಶೋ ವ್ಯಶ್ನುವಾನಂ ಯಶೋವಃ ವರ್ಗಸ್ಯ ಸ್ವರ್ಗಧಾಮ್ನಾಮಪಿ ದನುಜನುಷಾಂ ವಿಗ್ರಹಂ ನಿಗ್ರಹೀತುಂ ದಾತುಂ ಸದ್ಯೋ ಬಲಾನಾಂ ಶ್ರಿಯಮತಿಶಯಿನೀಂ ಪತ್ರಭಂಗಾನುವೃತ್ಯಾ ಯೋಕ್ತುಂ ದೇದೀಪ್ಯತೇಯಾ ಯುಗಪದಪಿ ಪುರೋ ಭೂತಿಮಯ್ಯಾ ಪ್ರಕೃತ್ಯಾ ಸಾವೋನುದ್ಯಾದ ವಿದ್ಯಾಂ ದ್ಯುತಿರಮೃತರಸ್ಯಂದಿನೀ ಸ್ಯಾಂದನಾಂಗೀ ದಾಹಂ ದೋಹಂ ಸಪತ್ನಾನ್ ಸಮರಭುವಿ ಲಸದ್ಭಸ್ಮನಾವರ್ತ್ಮನಾಯಾನ್ ಕ್ರವ್ಯಾದ ಪ್ರೇತಭೂತ ಸಾಧ್ಯಭಿಲಸಿತ ಪುಷಾ ಪ್ರೀತ ಕಾಪಾಲಿಕೇನ ಕಂಕಾಲೈ ಕಾಲಧೌತಂ ಗಿರಿಮಿವ ಕುರುತೆ ಯಸ್ವಕೀರ್ತೇರ್ವಿಹರ್ತುಂ ಘೃಷ್ಟಿಸ್ಸಾನ್ ದೃಷ್ಟಿಗಂಬ ಸಕಲಮುಪನಯತ್ವಾಯುಧಾಗ್ರೇ ಸರಸ್ಯ ದಗ್ಧಾನಾಂ ದಾನವಾನಾಂ ಸಭಸಿತ ನಿಚಯೈರಸ್ಥಿಭಿಃ ಸರ್ವಶುಭ್ರಾಂ ಪೃಥ್ವೀಂ ಕೃತ್ವಾಪಿ ಭೂಯೋ ನವರುಧಿರಧರೀ ಕೌತುಕಂ ಕೌಣಪೇಭ್ಯಃ ಕುರ್ವಾಣಂ ಬಾಷ್ಪಪೂರೈಃ ಕುಚತಟಘುಸೃಣಕ್ಷಾಲನೈಸ್ತದ್ವಧೂನಾಂ ಪಾಪಂ ಪಾಪಚ್ಯಮಾನಂ ಶಮಯತು ಭವತಾಂ ಶಸ್ತ್ರರಾಜಸ್ಯ ತೇಜಃ ಮಾಗಾನ್ ಮೋಷಂ ಲಲಾಟ ನಲಯಿತಿ ಮದನ ದ್ವೇಷಿಣಾ ಧ್ಯಾಯತೇವ ಸೃಷ್ಟ್ರಾ ಪ್ರೋನ್ನಿದ್ರವಾಸಾಂ ಬುಜದಲ ಪಟಲ ಪ್ಲೋಷಮುತ್ಪಶ್ಯತೇವ ವಜ್ರಾಗ್ನಿರ್ಮಾಸ್ಮನಾಶಂ ವ್ರಜದಿತಿ ಚಗಿತೇನೇವ ಶಕ್ರೇಣ ಬದ್ಧೈಃ ಸ್ತೋತ್ರೈರಸ್ತ್ರೇಶ್ವರಸ್ಯ ದ್ಯತು ದುರಿತಶತಂ ದ್ಯೋತಮಾನಾದ್ಯುತಿರ್ವಹ ಶಸ್ತ್ರಾಸ್ತ್ರಂ ಶಾಸ್ತ್ರವಾಣಾಂ ಶಲಭಕುಲಮಿವ ಜ್ವಾಲಯಾಲೇಲಿಹಾನ ಘೋಷೈಸ್ವೈಃ ಕ್ಷೋಭಯಂತಿ ವಿಘಟಿತ ಭಗವದ್ಯೋಗ ನಿದ್ರಾನ್ ಸಮುದ್ರಾನ್ ವ್ಯೂಢೋರ ಪ್ರೌಢಚಾರ ತ್ರುಟಿತ ಪಟುರಟತ್ಕೀಕ ಸಕ್ಷುಣ್ಣ ದೈತ್ಯ ನೇಮಿಸ್ತೌದರ್ಶನೀವ ಶ್ರಿಯಮತಿಶಯಿನೀಂ ದಾಶತಾ ದಾಶತಾಬ್ಧಂ ತಾರಾಚಕ್ರಸ್ಯ ತಾರಾ ಗಣಕಣ ವಿತತಿ ದ್ಯೋತಿ ತದ್ಯುಪ್ರಚಾರ ಪಾರಾವಾರಾಂಬುಪೂರಕ್ವಥನ ಪಿಶುಣಿತೋತ್ತಾಲ ಪಾತಾಲ ಯಾತ್ರಾ ಗೋತ್ರಾದ್ರಿಸ್ಫೋಟ ಶಬ್ದ ಪ್ರಕಟಿತ ವಸುಧಾ ಮಂಡಲೀ ಚಂಡಯಾನ ಪಂಥಾನಂಬ ಪ್ರದಿಶ್ಯಾತ್ ಪ್ರಶಮನ ಕುಶಲ ಪಾಪ್ಮನಾಮಾತ್ಮನೀನಂ ಯಾತ್ರಾ ಯಾತ್ರಾತಲೋಕ ಪ್ರಕಟಿತ ವರುಣತ್ರಾ ಸಮುದ್ರೇ ಸಮುದ್ರೇ ಸತ್ವಾ ಸತ್ವಾ ಸಹೋಷ್ಮಾ ಕೃತ ಸಗರುದ ಸ್ಪಂದದಾನ ದದಾನ ಹಾನಿಂ ಹಾ ನಿಂದಿತಾನಾಂ ಜಗತಿ ಪರಿಷದಾಂ ದಾನವೀನಾಂ ನವೀನಾಂ ಚಕ್ರೇ ಚಕ್ರೇಶ ನೇಮಿ ಶಮುಪಹರತು ಸಾ ಸಪ್ರಭಾವ ಪ್ರಭಾವಃ ಯತ್ರಾಮಿತ್ರಾಂದಿಧಕ್ಷೌ ಪ್ರವಿಶತಿ ಬಲಿನೋ ಧಾಮನಿ ಸೀಮಧಾಮ್ನಿ ಗ್ರಸ್ತಾಪಸ್ತಾಪಶೀರ್ಣೈಃ ಪ್ರಗುಣಿತ ಸಿಕತೋ ಮೌಕ್ತಿಕೈಃ ಶೌಕ್ತಿಕೇಯೈಃ ರಾಶಿರ್ವಾರಾಮಪಾರಾಂ ಪ್ರಕಟಯತಿ ಪುನರ್ವೈರಿಧಾರಾಶ್ರುಪೂರೈಃ ವೃದ್ಧಿಂ ನಿರ್ಯಾತು ನಿರ್ಯಾಪಯತು ಸ ದುರಿತಾನ್ಯಸ್ತ್ರರಾಜಪ್ರಧಿರ್ವಃ ಕಕ್ಷ್ಯಾತುಲ್ಯೇನ ಕದ್ರೂತನಯ ಫಣಮಣೀನ್ ಕಲ್ಯದೀಪಸ್ಯ ಯುಂಜನ್ ಪಾತಾಲಾಂತಃ ಪ್ರಪಾತಿ ನಿಖಿಲಮಪಿ ತಮಸ್ವೇನ ಧಾಮ್ನಾ ನಿಗೀರ್ಯ ದೈತೇಯ ಪ್ರೇಯಸೀನಾಂ ವಮತಿ ಹೃದಿ ಹತ ಪ್ರೇಯಸಾಂ ಭೂಯಸಾಯಃ ಚಕ್ರಾಗ್ರೀಯಾಗ್ರದೇಶೋ ದಹತು ವಿಲಸಿತಂ ಬಹ್ವಸಾ ಬಂಹಸಾಂಬಃ ಕೃಷ್ಣಾಂ ಬೋಧಸ್ಯ ಭೂಷಾಕೃತ ನಯನ ನಯ ವ್ಯಾಹತಿರ್ಭಾರ್ಗವಸ್ಯ ಪ್ರಾಪ್ತಾಮಾವೇದಯಂತೀ ಪ್ರತಿಭಟ ಸುದೃಶಾಮುದ್ಭಟಾಂ ಬಾಷ್ಪವೃಷ್ಟಿಂ ನಿಷ್ಟಪ್ತಾಷ್ಟಾಪದಶ್ರೀ ಸಮಮಮರ ಚಮೂ ಗರ್ಜಿತೈರುಜ್ಜಿಹಾನ ಕೀರ್ತಿಂ ವಃ ಕೇತಕೀಭಿಃ ಪ್ರಥಯತು ಸದೃಶೀಂ ಚಂಚಲಾ ಚಕ್ರಧಾರಾ ವಪ್ರಾಣಾಂ ಭೇದನೀಂ ಯಃ ಪರಿಣತಿಮಖಿಲ ಶ್ಲಾಘನೀಯಾಂ ದಧಾನಃ ಕ್ಷುಣ್ಣಾಂ ನಕ್ಷತ್ರಮಾಲಾಂ ದಿಶಿ ದಿಶಿ ವಿಕಿರನ್ ವಿದ್ಯುತಾತುಲ್ಯಕಕ್ಷ್ಯಃ ನಿರ್ಯಾಣೇ ನೋತ್ಕಟೇನ ಪ್ರಕಟಯತಿ ನವಂ ದಾನವಾರಿ ಪ್ರಕರ್ಷಂ ಚಕ್ರಾಧೀಶಸ್ಯ ಭದ್ರೋ ವಶಯತು ಭವತಾಂ ಸಪ್ರಧಿಶ್ಚಿತ್ತವೃತ್ತಿಂ ನಾಕೌಕ ಶತ್ರುಜತ್ರುತ್ರುಟನ ವಿಘಟಿತ ಸ್ಕಂಧ ನೀರಂಧ್ರ ನಿರ್ಯನ್ನವ್ಯಕ್ರವ್ಯಾಸ್ರಹವ್ಯಗ್ರಸನ ರಸಲಸಜ್ವಾಲ ಜಿಹ್ವಾಲವಹ್ನಿಂ ಯಂ ದೃಷ್ಟ್ವಾ ಸಾಂಯುಗೀನಂ ಪುನರಪಿ ವಿದಧತ್ಯಾಶಿಷೋ ವೀರ್ಯವೃದ್ಧ್ಯೈ ಗೀರ್ವಾಣ ನಿರ್ವೃಣಾನ ವಿತರು ಸಜಯಂ ವಿಷ್ಣು ಹೇತಿ ಪ್ರಧಿರ್ವಃ ಧನ್ವಾಧ್ವನ್ಯಸ್ಯ ಧಾರಾ ಸಲಿಲಮಿವ ಧನಂ ದುರ್ಗತಸ್ಯೇವ ದೃಷ್ಟಿಃ ಜಾತ್ಯಂಧಸ್ಯೇವ ಪಂಗೋಃ ಪದಕೀರ್ತಿರಿವ ಪ್ರೀಣನೀ ಪ್ರೇಮ ಭಾಜಾಂ பத்யுர்மாயாக்ரியாயாம் பிரகட பரிணதிர் விஸ்வரக்ஷாக்ஷமாயாம் மாயா மாயாமினீம் வஸ்த்ருடயது மஹதீம் நேமிரஸ்த்ரேஸ்வரஸ்ய த்ராணம் யாவிஷ்டபானாம் விதரதி ஜயயா கல்ப்யதே காமபூர்த்திஹி நஸ்தாதும் யத் புரஸ்தாத் ப்ரபவதி கலயா ப்யோஷதீநாமதீஷஹ உன்மேஷோ யாதி யஸ்ய ந சமய நியதிம் சாஸ்ரியம் வஃ ப்ரதேயாத் கிருத்யத்யோதமானா த்ரிபுரஹரதிஷம் நேமிரத்ரேஸ்வரஸ்ய நக்ஷத்ரக்ஷோதபூதி ப்ரகர விகிரின ஸ்வேதி தாஷாவகாஷா ஜீர்ணைஃ பர்ணைரிவத்யாம் ஜலதரபடலைஸ்சூர்ணிதைருர்ணுவானா ஆஜா வாஜான வாஜா நதரிபு ஜனதாரண்யமாவர்த்தமானா நேமிர்வாத்யேவ சாக்ரீ ப்ரணுதது பவதாம் சம்ஹதம் பாபதூலம் க்ஷிப்த்வா நேபத்யஷாடீமிவ ஜலதகடாம் ஜிஷ்ணு கோதண்டசித்ராம் தாராபுஞ்சம் ப்ரசூனாம் ஜலிமிவ விபுலே வ்யோமரங்கே விகீர்ய நிர்வேத க்லாணி சிந்தா ப்ரபிருதி பரவசா நந்தராதானவேந்திராணி ம் நடைவ தனுதாம் ஷர்ம சக்ர பிரதிர்வஹா தௌர்கத்ய ப்ரௌடதாப பிரதிபட விபவா வித்ததாரா ஸ்ருஜந்தீ கர்ஜந்தீ சீக்ரியாபிர்ஜ்வலதனல சிகோத்தாம சௌதாமணீகா அவ்யாத் க்ரவ்யாத் வதூட்டீ நயன ஜலபரைர்திக்ஷு நவ்யான நாவ்யான் புஷ்யந்தி சிந்து பூரான் ரததரண பதேர் நேமிகா தம்பினீவஹா சந்தோஹம் தானவானாம் அஜ சமஜ மிவாலப்ய ஜாஜ்வல்யமானே வண்ணா வண்ணாய ஜுஹ்வ த்ரிதஶ பரிஷதே ஸ்வஸ்வபாக பிரதாயீ ஸ்தோத்ரைர் ப்ரஹ்மாதி கீதைர் முகர பரிசரம் ஸ்லாக்ய சஸ்திர பிரயோகம் ங்கிராமசத்ரம் பிரதிரசுரரிபோ பிரார்த்திதம் பிரஸ்னுதாம் வஹா உத்பாதாலாதகல்பான்யசுர பரிஷதா மாவஹ பிரார்த்தினீநாம் அத்வானத்வாவபோத க்ஷபணஜனதமஹ க்ஷேபதீபோபமானி த்ரைலோக்யாகாரபாரோத்வஹனசஹமணிஸ்தம்பசம்பத்சகாணி ராயந்தாமந்திமாயாம் விபதி சபதிவோ ராணி சௌதர்ஷணானி ஜ்வாலா ஜ்வால பிரவாலஸ்தபகித சிரசோ நாபிமாவாலயந்த்யஹ சிக்தா ரக்தாம்பு பூரை சகலித வபுஷாம் சாஸ்திரவாணீகினீநாம் சக்ரா க்ரீட பிரரூடா புஜகஷய புஜோபக்த நிக்ன பிரசாராஹ புஷ்யந்த்யஹ் கீர்த்தி புஷ்பாண்யர கனகலதாஃ ப்ரீதயேவ ப்ரதந்தாம் ஜ்வாலா ஜாலாப்தி முத்ரம் க்ஷிதி வலயமிவ பிப்ரதீ நேமி சக்ரம் நாகேந்திரஸ்யேவ நாபே ஃபண பரிஷதிவ ப்ரௌடரத்ன ப்ரகாஷா தத்தாம் வோ திவ்யஹேதேர் மதிமர விததிஹ க்யாத சாஹஸ்ர சங்க்யா சங்கியாவத் சங்கதித்த ஸ்ரவண ஹரகுணஸ்யந்தி சந்தர்ப்பகர்ப்பாம் ப்ரஹ்மேஷோபக்ரமாணாம் பஹுவித விமதக்ஷோத சம்மோதிதானாம் சேவாயை தேவதானாம் தனுஜகுலரிபோ பிண்டிகாத்யங்கபாஜாம் தத்தத்தாமாந்த சீமா விபஜன விதயேமான தண்டாயமானா பூமானம் பூயசாவோ திஷது தசசதீ பாஸ்வராணாமராணாம் ஜ்வாலா கல்லோலமாலா நிபிட பரிசராம் நேமி வேலாம் ததானே பூர்வேணா க்ராந்த மத்யே புவனமய ஹவிர் போஜினா பூருஷேண பிரஸ்பூர்ஜ்ய பிராஜ்ய ரத்னே ரத பத ஜலதா வேதமானை ஸ்புலிங்கை பத்ரம் வோ வித்ருமாணாம் ஸ்ரியமர விததிர் விஸ்திருணானா விதத்தாம் நாசீரஸ்வைரபக்ன பிரதிபட ருதிராசார தாராவசேகான் ஏகாந்தஸ்மேர பத்ம பிரகர சஹசரச்சாயயா ப்ராப்யநாப்யா முக்தா நீவாங்குராணி ஸ்புரதனல சிகா தரிசித ப்ராக் பிரவாலான்யவ்யாகாதேன பவ்யம் பிரததது பவதாம் திவ்யஹேதேரராணி ದಾವೋಲ್ಕಾ ಮಂಡಲೀವ ದ್ರುಮಗಣಗಹನೆ ಬಾಣಭಸ್ಯೇವ ವಹ್ನೇಃ ಜ್ವಾಲಾವೃದ್ಧಿರ್ಮಹಾಬ್ಧೌ ಪ್ರವಯಸಿ ತಮಸಿ ಪ್ರಾತರರ್ಕ ಪ್ರಭೇವ ಚತ್ಕ್ರೇಯಾ ದಾನವಾನಾಂ ಭಯಕರತಿ ಘಟಾ ಸಂಕಟೇ ಜಾಘಟೀತಿ ಪ್ರಾಜ್ಯಂ ಸಾವಃ ಪ್ರದೇಯಾತ್ ಪದಮರ ಪರಿಷತ್ ಪದ್ಮನಾಭಾಯುಧಸ್ಯ ತಾಪಾತ್ ದೈತ್ಯ ಪ್ರತಾಪ ತಪ ಸಮುಪತಿತಾತ್ ತ್ರಾಯಮಾಣಂ ತ್ರಿಲೋಕೀಂ ಲೋಲೈರ್ಜ್ವಾಲಾಕಲಾಪೈಃ ಪ್ರಕಟಯದಭಿತಸ್ತೀನ ಪಟ್ಟಾಂಚಲಾನಿ ಛತ್ರಾಕಾರಂ ಶಲಾಕಾ ಇವ ಕನಕಕೃತಾ ಶೌರಿದೋರ್ದಂಡಲಗ್ನಂ ಭೂಯಾಸುರ್ಭೂಷಯಂತ್ಯೋ ರಥಚರಣಮರಸ್ಫೂರ್ತಯಃ ಕೀರ್ತಯೇವಃ ನಾಭೀಶಾಲಾ ನಿಖಾತಾಂ ನಹನ ಸಮುಚಿತಾಂ ವೈರಿಲಕ್ಷ್ಮೀವಶಾನಾಂ ಸೈನ್ಯದ್ವಾರೀಹೃತಾನಾಂ ಸಮನು ವಿದಧತಿ ಕಾಂಚನಾಲಾನಪಂಕ್ತಿಂ ರಾಜ್ಯಾಚ ಪ್ರಾಜ್ಯ ದೈತ್ಯವ್ರಜ ವಿಜಯ ಮಹೋ ತಂಭಿತಾನಾಂ ಭುಜಾನಾಂ ತುಲ್ಯಾಚಕ್ರಾರಮಾಲಾ ತುಲಯತು ಭವತಾಂ ತೂಲವಚ್ಛತ್ರುಲೋಕಂ ಆನೇಮೇಶ್ಚಕ್ರವಾಲಾತ್ವಿಷೈವ ವಿದತಾ ಪಿಂಡಿಕಾ ಚಂಡದೀಪ್ತೇಃ ದೀಪ್ತಾ ದೀಪಾ ಇವಾರಾದ್ ಗಹನ ಪ್ರಣತಮೀ ಗಾಹಿನಃ ಪೂರುಷಸ್ಯ ಶಾಣೇ ರೇಖಾಯಿತಾನಾಂ ರಥಚರಣಮಯೇ ಶತ್ರು ಶೌಂಡೀರ್ಯ ಹೇಮ್ನಾಂ ರೇಖಾಃ ಪ್ರತ್ಯಗ್ರಲಗ್ನಾ ಇವ ಭುವನಮರ ಶ್ರೇಣಯಃ ಪ್ರೀಣಯಂತು ದೀಪ್ತೈರರ್ತಿ ಪ್ರರೋಹೈರ್ದಲವತಿ ವಿಧೃತೆ ಬಾಹುನಾಲೇನ ವಿಷ್ಣೋಃ ಉದ್ಯತ್ ಪ್ರದ್ಯೋತನಾಭಂ ಪ್ರಥಯತಿ ಪುರುಷಂ ಕರ್ಣಿಕಾ ವರ್ಣಿಕಾಯಾಂ ಚೂಡಾಲಂ ವೇದಮೌಲಿಂ ಕಲಯತಿ ಕಮಲೇ ಚಕ್ರ ನಾಂನೋಪಲಕ್ಷ್ಯೇ ಲಕ್ಷ್ಮೀಂ ಸ್ಫಾರಾಮರಾಣಿ ಪ್ರತಿ ವಿದಧತು ವಹ ಕೇಸರ ಶ್ರೀಕರಾಣಿ ಧಾತುಸ್ಯಂದೈರಮಂದೈಃ ಕಲುಷಿತ ವಪುಷೋ ನಿರ್ಝರಾಂಭ ಪ್ರಭಾತಾನ್ ಅರ್ತಿಷ್ಮತ್ಯಾ ಸ್ವಮೂರ್ತ್ಯಾ ರಥಚರಣಗಿರೇರ್ನೇಮಿನಾಭೀತಟಸ್ಯ ವ್ಯಾಕುರ್ವಾಣಾರಪಂಕ್ತಿರ್ ವಿತರತು ವಿಭುತಾ ವಿಸ್ತೃತಿಂ ವಿತ್ತಕೋಟೀ ಕೋಟೀರಚ್ಛತ್ರಪೀಠೀ ಕಟಕಕರಿಘಟಾ ಚಾಮರಸ್ರಗ್ವಿಣೀಂ ವಹ ಐಕ್ಯೇನ ದ್ವಾದಶಾನಾಂ ಅಶಿಶಿರಮಹಸಾಂ ದರ್ಶಯಂತೀ ಪ್ರವೃತ್ತಿಂ ದತ್ತಸ್ವರ್ಲೋಕಲಕ್ಷ್ಮ್ಯಾ ಸ್ತಿಲಕ ಇವ ಮುಖೇ ಪದ್ಮರಾಗದ್ರವೇಣ ದೇಯಾದ್ದೈತೇಯದರ್ಪಕ್ಷತಿಕರಣರಣಪ್ರೀಣಿತಾಂ ಭೋಜನಾಭಿಃ ನಾಭಿರ್ನಾಭಿತ್ವಮುರ್ಯಾಸುರಪತಿವಿಭವಸ್ಪರ್ಶಿ ಸೌದರ್ಶಣೀವಃ ಶಸ್ತ್ರಶ್ಯಾಮೇ ಶತಾಂಗಕ್ಷಿತಿಭೃತಿತರಳೈರುತ್ತರಂಗೇತುರಂಗೈಃ ತ್ವಂಗನ್ಮಾತಂಗನಕ್ರೇ ಕುಪಿತಭಟಮುಖಚ್ಛಾಯಮುಗ್ಧಪ್ರವಾಲೇ ಅಸ್ತೋಕಂ ಪ್ರಶ್ನುವಾನಾ ಪ್ರತಿಭಟ ಜಲಧೌ ಪಾಟವಂ ಬಾಡವಸ್ಯ ಶ್ರೇಯೋವಸ್ತಂಬಿಧತ್ತಾಂ ಶ್ರಿತ ದುರಿತಹರ ಶ್ರೀಧರಾಸ್ತ್ರಸ್ಯ ನಾಭಿಃ ಜ್ವಾಲಾ ಚೂಡಾಲಕಾಲಾ ನಲಚಲನ ಸಮಾಡಂಬರಾ ಸಾಂಪರಾಯಂ ಯಾಸಾವಾಸಾದ್ಯಮಾದ್ಯತ್ಸುರಸುಭಟ ಭುಜಾ ಸ್ಫೋಟ ಕೋಲಾಹಲಾಢ್ಯಂ ದೈತ್ಯಾರಣ್ಯಂ ದಹಂತೀ ವಿರಚಯತಿ ಯಶೋ ಭೂತಿಶುಭ್ರಾಂ ಧರಿತ್ರೀಂ ಸಾವಶ್ಚಕ್ರಸ್ಯ ನಕ್ರಸ್ಯ ದಮೃದಿತಗತತ್ರಾಯಿಣೀ ನಾಭಿರವ್ಯಾತ್ ಬಿಂದಂತೀ ಸಾಂಧ್ಯಮರ್ಚಿರ್ವಿದಲಿತ ವಪುಷಃ ಪ್ರತ್ಯನೀಕಸ್ಯ ರಕ್ತೈಃ ಸ್ಫಾಯನ್ ನಕ್ಷತ್ರರಾಶಿರ್ದಿಶಿ ದಿಶಿ ಕನಶಃ ಕೀಕಸೈಃ ಕೀರ್ಯಮಾಣೈಃ ನಾಕೌಕಃ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷೀ ನವಮದಃ ಸಿತಶ್ಚಾಯಯಾ ಚಂದ್ರಪಾದಾನ್ ರಾಥಾಂಗೀ ವಿಸ್ತೃಣಾನಾ ರಥಯತು ಕುಶಲಂ ಪಿಂಡಿಕಾ ಯಾಮಿನೀ ವಹ ನಿಸ್ಸೀಮಂ ನಿಸ್ಸೃತಾಯಾ ಭುಜ ಧರಣಿಧರಾ ಘಾಟತಃ ಕೈಟಭಾರೇಃ ಆಶಾಕೂಲಂಕಶರ್ಧೇ ರಹಿತ ಬಲಮಹಾಂಬೋಧಿ ಮಾಸಾದಯಂತ್ಯಾಃ ಚಕ್ರಜ್ವಾಲಾಪಗಾಯಾಶ್ಚಲಧರಲಹರೀ ಮಾಲಿಕಾ ದಂತುರಾಯಾಃ ಬಿಭ್ರತ್ಯಾವರ್ತಭಾವಂ ಭ್ರಮಯತು ಭುವನೇ ಪಿಂಡಿಕಾವಃ ಪ್ರಶಸ್ತಿಂ ಪಾಣೋ ಕೃತ್ವಾ ಹವಾಗ್ರೇ ಪ್ರತಿಭಟ ವಿಜಯೋಪಾರ್ಜಿತಾಂ ವೀರಲಕ್ಷ್ಮೀಂ ಆನೀತಾಯಾಸ್ತತೋಸ್ಯಾಸ್ವಸವಿಧಮಸುರದ್ವೇಷಿಣ ಪೂರುಷೇಣ ಪ್ರಾಸಾದಂ ವಾಸಹೇತೋರ್ವಿರಚಿತಮರುಣೈರಶ್ಮಿಭಿಃ ಸೂಚಯಂತೀ நாபிர்வோ நிர்மிமீதாம் ரதசரணபதே நிர்வதிம் நிர்விகாதாம் திந்தீரா பாண்டுகண்டைரரியுவதி முகை பிண்டிகா கிருஷ்ணஹேதே உச்சண்டாஸ்ரு பிரவர்ஷைருபரத திலகைருக்த சௌண்டீர்யசர்யா த்விரகிராமாதிபத்யத்ருஹிணமதமஷீ தூஷிதாக்ஷக்ஷமாபிருத் சேவா ஹேவா கபாகம் சமயது பவதாம் கர்ம சர்ம பிரதீபம் பரியாப்தா முன்னதிம் யா ப்ரதயதி கமலம் யாதிரோ பாவ்யபாதி ஸ்ரஷ்டு ஸ்ருஷ்டேர் தவீயா குவலய மஹிதம் யாபிபர்த்தி ஸ்வரூபம் பூம்னா ஸ்வேனாந்தரிக்ஷம் கமலயதி சயா சாவிசித்ரா விதத்தாம் தைதேயா ராதினாபிர்த்ரவிண பதிபதத்ரௌஹிணீம் சம்பதம் வஹா வாணி வாங்கைஸ்சதுர்பிஸ் சததி சுமனசாம் த்யோதமானஸ்வரூபா பாஹ்வந்தஸ்தா முராரேரபிமதமகிலம் ஸ்ரீரிவஸ்பர்ஷயந்தீ துர்கே வோக்ராகிருதிர்யா த்ரிபுவனஜனனஸ்தேமசம்ஹாரதுர்யா மரியாதாலங்கனம் வஹா க்ஷபயது மஹதி ஹேதி வர்யஸ்ய நாபிஹ ரக்பிஸ் சந்தானஜாபிர் மதுர மதுர சஸ்யந்த சந்தோஹினீபிஹ பாடீரை ப்ரௌடச்சந்திரா தபதய சுஷமா லோபனைர்லேபனைஸ்ச தூபை காலாகருணாமபி சுரசுதிருஷோ விஸ்ரமர்ச்சா சுயஸ்யாஹ கந்தம் ருந்தந்தி சாவச்சிரமசுரபிதோ நாபிரவ்யாத பவ்யாத் அம்ப சம்ஹத்ய தக்த்வா ப்ரதிஜனி ஜனிதம் ப்ரௌட சம்சாரவன்யா தூராத்வன்யான தன்யான் மஹதி வினதிபிர் தாமனி ஸ்தாபயந்தி விஸ்ராந்திம் சாஸ்வதீம் யா நயதி ரமயதாம் சக்கரராஜஸ்ய நாபிஹ சஞ்ஞன்மோ முஹ்யமான த்ரிதஶ ரிபுதஶ சாக்ஷிணீ சாக்ஷிணீ வஹா ஸ்ருத்வா யன்னாம சப்தம் ஸ்ருதிபத கடுகம் தேவனக் க்ரீடனேஷோ ஸ்வர்வைரி ஸ்வைரவத்யோ பய விவஷ தியஃ காதரண்யஸ்தஷாராஹ மந்தாக்ஷம் யாந்த்யமந்தம் ப்ரதியுவதி முகைர் தர்ஷிதோத்ராசதர்பைஹ அக்ஷம் சௌதர்ஷணம் தத் க்ஷபயது பவதா மேதமானாம் தனாயாம் வ்யஸ்தஸ்கந்தம் விஷீர்ண ப்ரசவ பரிகரம் ப்ரத்தபத்ரோபமர்தம் சம்யத்வர்ஷாசுதர்ஷாசுதர்ஷாதுரகபரிஷத்பீதரக்தோதகாசோ அக்ஷம் ரக்ஷஸ்தரோணாமசனிவதஷனைராபதன்மூர்த்னி தாதஸ்த்ராதீஷிதுர்வஹா ஸ்தபகிதயசசே த்வேஷிணாம் ப்ளோஷணாய தீக்ஷாம் சங்கிராமசத்ரே மஹதி க்ருதவதோ தீப்திபிஃ சம்ஹதாபிஹ ஜிஹ்வாலே சப்தஜிஹ்வே தனுஜகுலஹவிர்ஜுஹ்வதோ நேமிஜுஹ்வா வைகுண்டாஸ்த்ரஸ்ய குண்டம் மஹதிவ விலசத் பிண்டிகாவேதி மத்யே திஷ்யா திவ்யர்த்தி தேஷ்யம் பதமிஹ பவதாமக்ஷதோன்மேஷமக்ஷம் துங்காத்தோரத்ரிசங்கா தனுஜ விஜயினஹா ஸ்பஷ்டதானோத்யமானாம் ஷஸ்த்ருஸ்தம்பேரமாணாம் சிரசி நிபததஹா ஸ்வஸ்தமுக்தாஸ்திபுஞ்சே ரக்தைரப்யக்தமூர்த்தேர்விதலனகலிதைர்வ்யக்தவீராயிதர்த்தேஹ ஹரியக்ஷஸ்யாரிபங்கம் ஜனயது ஜகதாமேவிதம் க்ரீடிதம் வஹா புன்மீலத் பத்மராகம் கடகமிவ த்ருதம் பாஹுநாயன்முராரேஹ தீப்தான் ரஷ்மீன் ததானம் நயனமிவ யதுத்தாரகம் விஷ்டபஸ்ய சக்ரே ஷார்க்கஸ்ய யத்வா பரிதிரவிதத தைத்யஹத்யாமிவ த்ராக் அக்ஷம் பக்ஷே பதித்வா பரிகடயது வஹா தத்ரதிஷ்டாம் பிரதிஷ்டாம் கிரீடத் ப்ராக்ரோடதம் ஸ்ராஹதி தலித ஹிரண்யாக்ஷவக்ஷ கபாட ப்ராதுர்பூத பிரபூத க்ஷதஜ சமுதிதாருண்யமுத்ரம் சமுத்ரம் உன்மீலத் கிம்சுகாபைருபஹசதமிதைரம்சுபிஸ்தம்சயக்னீம் அக்ஷம் சக்ரஸ்ய தத்தா மகஷதசமனம் தாசுஷீம் ஷேமுஷீம் வஹா பத்மோல்லாசப்ரதம் யஜ்ஜனயதி ஜகதீ மேதமான பிரபோதாம் யஸ்யச்சாயா சமானா லசதி பரிசரே ரோஹிணீ தாரகாக்ரியா நானாஹேத்யுன்னதத்வம் பிரகடயதி சயத் ப்ராப்த கிருஷ்ண பிரயாணம் த்ரேதா பின்னஸ்ய தாம்ன சமுதய இவ தத் பாது வச்சாக்ரமக்ஷம் சோதிர்பிப் பத்மராக திரவ சமசுஷமை சோபமானாவகாசம் பிரத்யக்ராசோகராக பிரதிபட வபுஷா பூஷிதம் பூருஷேண ಅಂತಸ್ವಚ್ಛಂದಮಗ್ನೋತ್ಥಿತ ಭೃಗುದನಯಂ ಕ್ಷತ್ರಿಯಾಣಾಂ ಕ್ಷತಾನಾಂ ಆರಬ್ಧಂ ಶೋಮಿತೌಧೈ ಸರ ಇವ ಭವತೋ ದಿವ್ಯಹೇತ್ಯಕ್ಷಮವ್ಯಾತ್ ಮತ್ತಾನಾಮಿಂದ್ರಿಯಾಣಾಂ ಕೃತವಿಷಯ ಮಹಾಕಾನನ ಕ್ರೀಡನಾನಾಂ ಸೃಷ್ಟಂ ಚಕ್ರೇಶ್ವರೇಣ ಗ್ರಹಣಧಿಷಣಯ ವಾರಿವದ್ವಾರಣಾನಾಂ ಗಂಭೀರಂ ಯಂತ್ರಗರ್ತಂ ಕಮಪಿ ಕೃತಧಿಯೋ ಮನ್ವದೇಯತ್ ಪ್ರದೇಯಾತ್ ಅಸ್ಥೂಲಾಂ ಸಂವಿದಂಬ ಸ್ತ್ರಿಜಗದಭಿಮತ ಸ್ಥೂಲಲಕ್ಷಂ ತದಕ್ಷಂ ಪ್ರಾಣಾದೀನ್ ಸನ್ನಿಯಮ್ಯ ಪ್ರಣಿಹಿತ ಮನಸಾಂ ಯೋಗಿನಾಮಂತರಂಗೇ ತುಂಗಂ ಸಂಕೋಚ್ಯ ರೂಪಂ ವಿರತಿತದಹರಾಕಾಶಕೃಚ್ಛ್ರಾಸಿಗೇನ ಪ್ರಾಪ್ತಂ ಯತ್ ಪೂರುಷೇಣ ಸ್ವಮಹಿಮ ಸದೃಶಂ ಧಾಮಕಾಮಪ್ರದಂಬಃ ಭೂಯಾತ್ ತದ್ ಭೂರ್ಭುವಸ್ವಸ್ತ್ರಯ ವರಿವಸಿತಂ ಪುಷ್ಕರಾಕ್ಷಾಯುಧಾಕ್ಷಂ ವಿದ್ವಾನ್ ವೀಂಧ್ರೇಣ ಧಾಂನಾ ಚರಣ ನಖ ಭುವಾ ಬದ್ಧವಾಸಸ್ಯ ಮಧ್ಯೇ ಚಕ್ರಾಧ್ಯಕ್ಷಸ್ಯ ಬಿಭ್ರತ್ ಪರಿಹಸಿತ ಜಪಾ ಪುಷ್ಪಕೋಶಾನ್ ಪ್ರಕಾಶಾನ್ ಶುಭ್ರೈರಭ್ರೈರದಭ್ರೈ ಶರದಿ ತತಯಿತೋ ವ್ಯೋಮ ವಿಭ್ರಾಜಮಾನಂ ಪ್ರಾತಸ್ತ್ಯಾದಿತ್ಯರೋಚಿಸ್ತತೈವಂ ತತಮಿವ ಭವತಃ ಪಾತು ರಾಧಾಂಗಮಕ್ಷಂ ಶ್ರೀವಾಣಿ ವಾಂಗ್ಮೃಡಾನ್ಯೋ ವಿದಧತಿ ಭಜನಂ ಶಕ್ತಯೋ ಯಸ್ಯ ದಿಕ್ಷು ಪ್ರಾಹವ್ಯೂಹಂ ಯದಾದ್ಯಂ ಪ್ರಥಮಮಪಿ ಗುಣಂ ಭಾರತೀ ಪಾಂಚರಾತ್ರೀ ಘೋರಾಂ ಶಾಂತಾಂ ಚ ಮೂರ್ತಿಂ ಪ್ರಥಯತಿ ಪುರುಷಃ ಪ್ರಾಕ್ತನಃ ಪ್ರಾರ್ಥನಾಭಿಃ ಭಕ್ತಾನಾಂ ಯಸ್ಯ ಮಧ್ಯೇ ದಿಶತು ತದನಘಾಮಕ್ಷಮಧ್ಯಕ್ಷತಾಂಬಃ ರಕ್ಷ ಪಕ್ಷೇಣ ರಕ್ಷತ್ ಕ್ಷತಮರಗಣಂ ಲಕ್ಷ ವೈಲಕ್ಷ್ಯಮಾಜೌ ಲಕ್ಷ್ಮೀಮಕ್ಷೀಯಮಾನಾಂ ಬಲಮಥನ ಭುಜೇ ಭದ್ರಶಿಕ್ಷಾಣ ಪೇಕ್ಷೇ ನಿಕ್ಷಿಪ್ಯ ಕ್ಷಿಪ್ರಮಧ್ಯ ಕ್ಷಯತಿ ಜಗತಿ ಯದ್ದಕ್ಷತಾಂ ದಿವ್ಯಹೇತೇಃ ಅಕ್ಷಾಮಾಮಕ್ಷಮಾನ್ ತತ್ಕ್ಷಪಯತು ಭವತಾಮಕ್ಷದಿಲ್ಲಕ್ಷಮಕ್ಷಂ ಜ್ಯೋತಿಶ್ಚೂಡಾಲಮೌಲಿಸ್ತ್ರೀನಯನ ವದನ ಷೋಡಶೋತ್ತುಂಗಬಾಹುಃ ಪ್ರತ್ಯಾಲೀಢೇನ ತಿಷ್ಠನ್ ಪ್ರಣವ ಶಶಧರ ಧಾರ ಷಟ್ಕೋಣವರ್ತೀ ನಿಸ್ಸೀಮೇನ ಸ್ವಧಾಂನಾ ನಿಖಿಲಮಪಿ ಜಗತ್ ಕ್ಷೇಮವನ್ನಿರ್ಮಿಮಾನಃ ಭೂಯಾತ್ ಸೌದರ್ಶನೋ ವಃ ಪ್ರತಿಭಟ ಪರುಷಃ ಪೌರುಷಃ ಪೌರುಷಾಯ ವಾಣೀ ಪೌರಾಣಿಕೀಯಂ ಪ್ರಥಯತಿ ಮಹಿತಂ ಪ್ರೇಕ್ಷಣಂ ಕೈಟಭಾರೇಃ ಶಕ್ತಿರ್ಯಸ್ಯೇಷು ದಂಷ್ಟ್ರಾ ನಖ ಪರಶು ಮುಖ ವ್ಯಾಪಿನೀ ತದ್ವಿಭೂತ್ಯಾಂ ಕರ್ತುಂ ಯತ್ತತ್ವಬೋಧೋ ನ ನಿಶಿತಮತಿಭಿರ್ನಾರದಾದ್ಯೈಶ್ಚ ಶಕ್ಯಃ ದೈವೀಂ ವೋ ಮಾನುಷೀಂ ಚ ಕ್ಷಿಪದು ಸವಿಪದಂ ದುಸ್ತರಾಮಸ್ತ್ರರಾಜಃ ರೂಢಸ್ತಾರಾಲವಾಲೇ ರುಚಿರದಲಚಯಃ ಶ್ಯಾಮಲೈಶ ಪ್ರಜಾಲೈಃ ಜ್ವಾಲಾಭಿಸ್ತಪ್ರಬಾಲಃ ಪ್ರಕಟಿತಕುಸುಮೋ ಬದ್ಧಸಂಗೈ ಸ್ಫುಲಿಂಗೈಃ ಪ್ರಾಪ್ತಾನಾಂ ಪಾದಮೂಲಂ ಪ್ರಕೃತಿಮಧುರಯಾ ಛಾಯಯಾ ತಾಪಹೃದ್ವಃ ದತ್ತಾಮುದ್ದೋಃ ಪ್ರಕಾಂಡಃ ಫಲಮಭಿಲಷಿತಂ ವಿಷ್ಣುಸಂಕಲ್ಪವೃಕ್ಷಃ ಧಾಂನಾ ವೈರಂ ಮದಾನಾಂ ನಿಚಯಮಿವ ಚಿರಸ್ಥಾಯಿನಾಂ ದ್ವಾದಶಾನಾಂ ಮಾರ್ತಾಂಡಾನಾಂ ಸಮೂಢಂ ಮಹ ಇವ ಬಹುಲಾಂ ರತ್ನಭಾಸಾಮಿವರ್ಧಿಂ ಅರ್ಚಿಸ್ಸಂಘಾತಮೇಕೀಕೃತಮಿವ ಶಿಖಿನಾಂ ಬಾಡವಾಗ್ರೇಸರಾಣಾಂ ಶಂಕಂತೆ ಯಸ್ಯ ರೂಪಂ ಸ ಭವತು ಭವತಾಂ ತೇಜಸೇ ಚಕ್ರರಾಜಃ ಉಗ್ರಂ ಪಶ್ಯಾಕ್ಷಮುದ್ಯದ್ಭ್ರುಕುಟಿ ಸಮುಕುಟಂ ಕುಂಡಲಿ ಸ್ಪಷ್ಟದಂಷ್ಟ್ರಂ ಚಂಡಾಸ್ತ್ರೈರ್ಬಾಹುದಂಡೈರ್ಲಸದಮಲಸಮಕ್ಷೋಮಲಕ್ಷ್ಯೋರುಕಾಂಡಂ ಪ್ರತ್ಯಾಲೀಢಸ್ಥಪಾದಂ ಪ್ರಥಯತು ಭವತಾಂ ಪಾಲನವ್ಯಗ್ರಮಗ್ರೇ ಚಕ್ರೇಶೋ ಕಾಲಕಾಲೇ ರಿತಭಟ ವಿಕಟಾಟೋಪಲೋಪಾಯ ರೂಪಂ ಚಕ್ರ ಕುಂತಂ ಗೃಪಾಣಂ ಪರಶು ಹುತವಃ ವಂಕುಶಂ ದಂಡಶಕ್ತಿ ಶಂಖಂ ಕೋದಂಡಪಾಶೌ ಹಲಮುಸಲಗದಾ ಭದ್ರಶೂಲಾಂಶ್ಚ ಹೇತೀನ ದೋರ್ಭಿಃ ಸವ್ಯಾಪಸವ್ಯೈರ್ದಧದತುಲಬಲಸ್ತಂಭಿತಾರಾತಿದರ್ಪೈಃ ವ್ಯೂಹಸ್ತೇಜೋಭಿಮಾನೀ ನರಕ ವಿಜಯಿನೋ ದೃಂಭತಾಂ ಸಂಪದೇವಃ ಪೀತಂ ಕೇಶೇರಿಪೋರಪ್ಯಸೃತಿ ರಥಪದೇ ಸಂಶ್ರಿತೇಪ್ಯುತ್ಕಟಾಕ್ಷಂ ಚಂದ್ರಾಧ ಕಾರ್ಯಂದ್ರೇ ವಪುಷಿತ ದಲನೆ ಮಂಡಲೆ ಚರಾಂಕಂ ಹಸ್ತೇ ವಕ್ತ್ರೇ ಚ ಹೇತಿ ಸ್ತಬಕಿತಮಸಮಂ ಲೋಚನೆ ಮೋಚನೆ ಚ ಸಾಧಸ್ತೋಕಾಯ ಧಾಂನೆ ಸುರವರ ಪತಿಷತ್ಸೇವಿ ತಂ ದೈವತಂ ವಹ ಚಿತ್ರಾಕಾರೈಸ್ವಚಾರೈರ್ಮಿತ ಸಕಲ ಜಗಜ್ಜಾಗರೂಕ ಪ್ರತಾಪ மந்திரம் தந்திரானுரூபம் மனசி கலயதோ மானயன்னாத்மகுஹ்யானே பஞ்சாங்க ஸ்பூர்த்தி நிர்வர்த்தித ரிபு விஜயோ தாம ஷண்ணாம் குணானாம் லக்ஷ்மீம் ராஜா சனஸ்தோ விதரது பவதாம் பூருஷ சக்கரவர்த்தி அக்ஷாவிருத்தாப்ரமாலான்யரவிவரலட மரலுட சந்திரச்சண்டத்யுதீனி ஜ்வாலா ஜாலாவலீட ஸ்புட துடுபடலி பாண்டுதிங் மண்டலானி சக்ராந்தா க்ராந்த சக்ரா சல சலித மஹி சக்கரவாலார்த்தசேஷான்யஸ்த கிராமாக்ரிமஸ்ய பிரததது பவதாம் பிரார்த்திதம் பிரார்த்திதம் பிரஸ்திதானி சூலம் த்யக்தாத்மசீலம் ஸ்ரிணிரணுக க்ருணிஹி பட்டிசஃபஷ்டசாதஹ சக்திஷாலீன சக்தி குலிஷம குஷலம் குண்டதார குடாரஹ தண்டஸ்தண்டத்வசோன்யோ பவதி தனுதனுர்யத்புரஸ்தாத் சவஸ்தாத் கிரஸ்தாசேஷாஸ்திரகர்வோ ரததரணபதி கர்மணே ஷார்மணாய க்ஷுண்ணா ஜானேய பிருந்தம் க்ஷுபித ரதகணம் சன்னசான்னாஹ்யயூதம் க்ஷேலா சம்ரம்பஹேலா கலகல விகலத் பூர்வகீர்வாணகர்வம் குர்வாணஸ் சாம்பராயம் ரததரணபதி ஸ்தேயசீம் வஃ பிரசஸ்திம் துக்தாம் துக்தாப்திபாசம் பய விவஷ சுனாசீரநாசீரவர்த்தி திருஹ்யத்தோ ஷாலிமாலி பிரஹரண ரபசோ தானிதே வைனதே யே வித்ராதி க்ராக் பிரயுக்த பிரதன புவிபரா வர்த்தமானேன பர்த்ரா நிர்ஜித்ய பிரத்யனீகம் நிரவதிகதர தாஸ்திகா ஸ்வீய ரத்யம் பத்யம் விஸ்வஸ்ய தாஸ்வான் பிரதயது பவதோ ஹேதிரிந்திராணுஜஸ்ய நந்தின்யானந்தசூன்யே கலதி கணபதோ வியாகுலே பாகுலேயே சண்டே சாகித்யகுண்டே பிரமத பரிஷதி ப்ராப்தவத்யாம் பிரமாதம் உச்சித்யாதோ பலிஷ்டம் பலிஜ புஜவனம் யோததாவாதி பிக்ஷோ பிக்ஷாம் தத் பிராணரூபாம் ச பவத குஷலம் கிருஷ்ணஹேதி க்ஷிணோதோ ரக்தோகாப்யக்த முக்தா ஃபலலுலித லலத் பீஜி விருத்தௌ மஹாப்தௌ சந்தியா சம்பத்ததாரா ஜலதர சபலா காஷணீ காஷகாந்தௌ கம்பீராரம்பமம்பரமசுரகுலம் வேத விக்னம் விநிக்னன் நிர்விக்னம் வஃப்ரசூதாம் வ்யபகத விபதம் சம்பதம் சக்ரராஜஹ காஷீ விப்ளோஷ தைத்ய க்ஷபண தரநிஜ த்வம்ஸ சூர்யாபிதான க்ராஹத்வேதாத்மமாலி த்ருடன முக கதாவஸ்து சத்கீர்த்தி காதாஹ கீயந்தே கிண்ணரீபிஹ் கனககிரி குஹா கேஹினீபிர்யதீயாஹ தேயாத் தைதேய வைரீ ச சகல புவன புவன ஸ்லாகனீயாம் ஸ்ரியம்பஹ நானா வர்ணான் விவ்ருண்வன் விரதித புவனானுக்ரஹான் விக்ரஹான்யஹ சக்ரே ஸ்வஷ்டா சுமிருஷ்டா சுரவர தருணி கண்ட கஸ்தூரிகேஷு தாதாரா தர்ணமாலா வதிஷு வசதிய பூருஷோவஸ்ததேயாத் யத்வைருத்தூத சத்வைருபஹிதமபஹிர் த்வாந்தமத்வாந்தவர்த்தி த்வாத்ரிம்ஷத் சோடசாஷ்ட பிரபிருதி பிருதுபுஜ ஸ்பூர்த்திபிர் மூர்த்திபேதைஹி காலாத்ய சக்ரஷட்கே பிரகடித விபவஹ பஞ்சகிருத்யானுரூபம் அர்த்தானாமர்த்திதானாம் ஹரஹரகிலம் நிர்விலம்பைர்விலம்பைஹி குர்வாணோ பக்தவர்க்கம் குஷலினமவதாதாயுதக்ராமணீர்வஹ கோணைரர்ணைஃ சரோத்திரபி கபிஷகுணைஃ ஷட்பிருத்பின்னசோபே ஸ்ரீவாணி பூர்விகாபிர்ததி விகசத சக்திபிக் கேசவாதீன் தாராந்தே பூபுராதௌ ரததரணகதா ஷாங்கட்காங்கிதாம்ஷே யந்த்ரே தந்திரோதிதேவ ஸ்ஃபுரதகிருதபதம் லக்ஷ்மலக்ஷ்மீ சகஸ்ய தம்ஷ்ட்ரா காந்த்யா கடாரே கபடகிடிதனோ கைடபாரே ரதஸ்தாத் ஊர்த்வம் ஹாசேன வித்தே நரஹரிவபுஷோ மண்டலே வாசவீயே ந்தியசாந்திரவிபரபரிதே வோம்னி வித்யோத்தமான தைதேயோத்பாத்தம்சீரவிரிவர்ஹயத்வஸ்திரராஜோருஜம்பஹ கோணே க்வாபி ஸ்திதோபி த்ரிபுவன விததஸ்சந்திரதாமாபி ரூக்ஷஹ ருக்மச்சாயோபி கிருஷ்ணா கிருதிரணலமயோப்யாஸ்ரிதத்ராணகாரீ தாராசாரோபி தீப்தோ தினகர ருச்சிரோப்யுல்லசத்தாரகஸ்ரீஹ சக்ரேஷ்சித்ரபூமா விதரது விமதத்ராசனம் சாசனம் வஹ சுக்லசக்ரஸ்தவஸ்தே சஹ தஹன கலாம் காலதேயம் நகாலஹ கிம்போ ரக்ஷாம்சி ரக்ஷா தவ பலதுபதே யாதசாம் பாதசேவா வாயோ ஹிருத்யோசி பர்த்துஸ்தியத தனத மதம் சேவியதாம் த்யம்பகேதி பிராகுர்யத்யந்திரபாலா ச தனுஜ விஜயி ஹந்து தந்திராலுதாம்பஹா காயத்ரிர்நாரதக்ரே பிரதம மனுசகஸ்மேர பத்ராரவிந்தே பிம்பம் வண்டே ஸ்திரிகோணம் வஹதி ஜெய்தயா ஜஷ்டசக்தௌ நிஷண்ணா சோகம்போ சோகமூலே பத சவிதலசத்பீமபீமாக்ஷபீமா பும்சோ திவ்யாஸ்திரதாமா புருஷஹரிமயி மூர்த்திரஸ்யத்வபூர்வா பாஷ்சாத்யாசோகபுஷ்பப்ரகரநிபதிதைஃ ப்ராப்தராகம் பராகைஃ சந்தியாரோசிஸ்வகந்தை ஸ்வபதசசதரம் ப்ரேக்ஷ்யதாராணுசக்தம் பத்மானாபத்தகோஷாணிவ சுரநிவஹைரஞ்சலீன் கல்ப்யமானான் சக்ராதீசோபிநந்தன் பிரதிஷது சதிருஷீமுத்தமஸ்லோகதாம்பஹா ரக்தாசோகஸ்ய வேதஸ்யத விஹிதபதம் ப்ராப்தசாகஸ்ய மூலே சக்ரைரஸ்த்ரைஸ்ததாத்யைரபி மஹதி சதுர்த்விஸ்சதுர்பாஹுதண்டம் ஆசீனம் பாசமானம் ஸ்திதமபி பயதஸ்த்ராயதாம் தத்வமேகம் பஷ்சாத் பூர்வத்ர பாகே ஸ்புட நரஹரிதா மானுஷம் ஜானுஷாத்வஹா பிராணே தத்த பிரயாணே முஷித திசி திருஷி தியக்த சாரே ஷரீரே மத்யாம் வியாமோஹவத்யாம் சதமசி மனசி வியாஹதே வியாஹ்ருதே ச சக்ராந்தர்வர்த்தி மிருத்யு பிரதிபயமுபயாகார சித்ரம் பவித்ரம் தேஜஸ்தத்திஷ்டதாம்பஸ் த்ரிதஷ குலதனம் த்ரீக்ஷணம் தீக்ஷ்ணதம் ஷ்ட்ரம் யஸ்மின் விந்யஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மீ நாராயணாக்கியம் மிதுனமனுபவத்யத்யுதாரான் விஹாரான் ஆரோக்கியம் பூதிமாயுக்ருதமிஹ பஹுனா யத்யதாஸ்தாபதம் வஹா தத்தத் சத்யஸ் சமஸ்தம் திஷது சபுருஷோ திவ்யஹேத்யக்ஷவர்த்தி பத்யானாம் தத்வவித்யா த்யுமணி கிரிஷவீத்யங்க அங்கசங்க்யாதராணாம் அர்த்திஷ்யங்கேஷு நேம்யா திஷு ச பரமதஃ பும்சி ஷட்விம்சதேஸ்ச சங்கை சௌதர்ஷணம் யஃப் பட்டதி கிருதமிதம் கூரநாராயணேன ஸ்தோத்ரம் நிர்விஷ்டபோகோ பஜதி ச பரமாம் சக்ரசாயுஜ்யலக்ஷ்மீம் விதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பிரியம் தன்யோஸ்மி.